हर शंकर शिव शिव शंकर जय जय शंकर शिव शिव शंकर हर हर शंकर शिव शिव शंकर जय जय शंकर शिव शिव शंकर श्री हर हर शंकर जय जय शंकर शिव शिव शंकरने श्री हर हर शंकर जय जय शंकर शिव शिव शंकरने तिरु अण्णामलये कण्णारमुदे अरुणाचल शिवने हर हर शंकर जय जय शंकर शिव शिव शंकरने श्री हर हर शंकर जय जय शंकर शिव शिव शंकरने ಪರಿಮಳ ಶಂಕರ ಪಶುಪತಿ ಶಂಕರ ಪರಮೇಶ್ವರ ಶಿವನೇ ಪಾದಂ ಪೋತ್ರಿ ಪಣಿಂದಿಡ ಬಂದು ಅರುಣಾಚಲ ಶಿವನೇ ಶ್ರೀ ಪರಿಮಳ ಶಂಕರ ಪಶುಪತಿ ಶಂಕರ ಪರಮೇಶ್ವರ ಶಿವನೇ ಪಾದಂ ಪೋತ್ರಿ ಪಣಿಂದಿಡ ಬಂದು ಅರುಣಾಚಲ ಶಿವನೇ ಗಂಗಾಧರನೇ ಲಿಂಗೋದ್ಭವನಿ ಗಂಗಾಧರನೇ ಲಿಂಗೋದ್ಭವನಿ ಅಣ್ಣಾಮಲಯೇ ಅರುಣಾಚಲನೇ ಅರುಣೇಶ ಎಂಗಳ್ ಶಿವನೇಶ ಗಂಗಾಧರನೇ ಲಿಂಗೋದ್ಭವನಿ ಅಣ್ಣಾಮಲಯೇ ಅರುಣಾಚಲನೆ ಅರುಣೇಶ ಎಂಗಳ್ ಶಿವನೇಶ ಶ್ರೀ ಹರ ಹರ ಶಂಕರ ಜಯ ಜಯ ಶಂಕರ ಶಿವ ಶಿವ ಶಂಕರನೇ ಶ್ರೀ ಹರ ಹರ ಶಂಕರ ಜಯ ಜಯ ಶಂಕರ ಶಿವ ಶಿವ ಶಂಕರನೇ ಪರ ಶಂಕರ ಗುಣನಿಧಿ ಶಂಕರ ಅರವಣಿ ಶಂಕರನೇ ಶ್ರೀ ಗುರು ಪರ ಶಂಕರ ಗುಣನಿಧಿ ಶಂಕರ ಅರವಣಿ ಶಂಕರನೇ ತಿರು ಅನಲ್ ಮಾಮುಗನೇ ಅಗ್ನಿಸ್ವರನೇ ಅರುಣಾಚಲ ಶಿವನೇ ಹರ ಹರ ಶಂಕರ ಜಯ ಜಯ ಶಂಕರ ಶಿವ ಶಿವ ಶಂಕರನೇ ಶ್ರೀ ಹರ ಹರ ಶಂಕರ ಜಯ ಜಯ ಶಂಕರ ಶಿವ ಶಿವ ಶಂಕರನೇ ಶಂಕರ ಶಿವಪುರ ಶಂಕರ ಕರುಣಾಕರ ಶಿವನೇ ವಾನಂ ಭೂಮಿ ವೈಯಗಂ ಕಾಕುಂ ಅರುಣಾಚಲ ಶಿವನೇ ಶ್ರೀ ತಿರುಪುರ ಶಂಕರ ಶಿವಪುರ ಶಂಕರ ಕರುಣಾಕರ ಶಿವನೇ ವಾನಂ ಭೂಮಿ ವೈಯಗಂ ಕಾಕುಂ ಅರುಣಾಚಲ ಶಿವನೇ ನಂದೀಶ್ವರನೇ ನಡನೇಶ್ವರನೇ ನಂದೀಶ್ವರನೇ ನಡನೇಶ್ವರನೇ ಅಣ್ಣಾಮಲಯೇ ಅರುಣಾಚಲನೇ ಅರುಣೇಶ ಎಂಗಳ್ ಶಿವನೇಶ ನಂದೀಶ್ವರನೇ ನಡನೇಶ್ವರನೆ ಅಣ್ಣಾಮಲಯೇ ಅರುಣಾಚಲನೆ ಅರುಣೇಶ ಎಂಗಳ್ ಶಿವನೇಶ ಹರ ಹರ ಶಂಕರ ಜಯ ಜಯ ಶಂಕರ ಶಿವ ಶಿವ ಶಂಕರನೇ ಶ್ರೀ ಹರ ಹರ ಶಂಕರ ಜಯ ಜಯ ಶಂಕರ ಶಿವ ಶಿವ ಶಂಕರನೇ ಶಿವಗುರು ಶಂಕರ ಸಿದ್ಗುರು ಶಂಕರ ಸದ್ಗುರು ಶಂಕರನೇ ಶ್ರೀ ಶಿವಗುರು ಶಂಕರ ಸಿದ್ಗುರು ಶಂಕರ ಸದ್ಗುರು ಶಂಕರನೇ ತಿರುವಣಿ ಮಾಮಲಯೇ ಅಣಯ ತಣನೇ ಅರುಣಾಚಲ ಶಿವನೇ ಹರ ಹರ ಶಂಕರ ಜಯ ಜಯ ಶಂಕರ ಶಿವ ಶಿವ ಶಂಕರನೇ ಶ್ರೀ ಹರ ಹರ ಶಂಕರ ಜಯ ಜಯ ಶಂಕರ ಶಿವ ಶಿವ ಶಂಕರನೇ ಶಂಕರ ತವನೆರಿ ಶಂಕರ ಭುವನೇಶ್ವರ ಶಿವನೇ பாவம் தீர்த்து புண்ணியம் சேர்க்கும் அருணாச்சல சிவனே. பஞ்சாட்சரணே ருத்ராட்சரணே, பஞ்சாட்சரணே ருத்ராட்சரணே, அண்ணாமலையே அருணாச்சலமே, அருணேசா எங்கள் சிவனேசா. பஞ்சாட்சரணே ருத்ராட்சரணே, அண்ணாமலையே அருணாச்சலமே, அருணேசா எங்கள் சிவனேசா. ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர சிவ சிவ சங்கரனே. ஸ்ரீ ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர சிவ சிவ சங்கரனே. சுயம்பு சங்கர சுடரொளி சங்கர சடைமுடி சங்கரனே. ஸ்ரீ சுயம்புரு சங்கர சுடரொளி சங்கர சடைமுடி சங்கரனே. திருவெண்ணீற்றழகே கண்ணீஸ்வரனே அருணாச்சல சிவனே. ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர சிவ சிவ சங்கரனே. ஸ்ரீ ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர சிவ சிவ சங்கரனே. பிறைமுடி சங்கர மறைவுடை சங்கர ஜெகதீஸ்வர சிவனே. தீபம் ஏற்றும் திசையில் தோன்றும் அருணாச்சல சிவனே. கங்கேஸ்வரனே லிங்காஷ்டகனே, கங்கேஸ்வரனே லிங்காஷ்டகனே, அண்ணாமலையே அருணாச்சலமே, அருணேசா எங்கள் சிவனேசா. கங்கேஸ்வரனே லிங்காஷ்டகனி, அண்ணாமலையே அருணாச்சலனி, அருணேசா எங்கள் சிவனேசா. ஸ்ரீ ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர சிவ சிவ சங்கரனே. ஸ்ரீ ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர சிவ சிவ சங்கரனே. செந்தணல் சங்கர செங்கடல் சங்கர ஜெயம் தரும் சங்கரனே. செந்தணல் சங்கர செங்கடல் சங்கர ஜெயம் தரும் சங்கரனே. திரு அடியார் பயனே அருளாரமுதே அருணாச்சல சிவனே. ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர சிவ சிவ சங்கரனே. ஸ்ரீ ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர சிவ சிவ சங்கரனே. எண்குண சங்கர எழுலூரு சங்கர யமனேஸ்வர சிவனே. சூலம் ஏந்தி சூட்சுமம் காட்டும் அருணாச்சல சிவனே. கங்காதரனே கனகேஸ்வரனே, கங்காதரனே கனகேஸ்வரனே, அண்ணாமலையே அருணாச்சலமே, அருணேசா எங்கள் சிவனேசா. கங்காதரனே கனகேஸ்வரனே, அண்ணாமலையே அருணாச்சலனே, அருணேசா எங்கள் சிவனேசா. ஸ்ரீ ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர சிவ சிவ சங்கரனே. ஸ்ரீ ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர சிவ சிவ சங்கரனே. ஸ்ரீ திருகுரு ಶಂಕರ, ತೆಳಿವುರು ಶಂಕರ, ದಯೈಪುರಿ ಶಂಕರನೇ. ಶ್ರೀ ತಿರುಗುರು ಶಂಕರ, ತೆಳಿವುರು ಶಂಕರ, ದಯೈಪುರಿ ಶಂಕರನೇ. ತಿರುವಣ್ಣೀಶ್ವರನೇ, ಮಗುಡೀಶ್ವರನೇ, ಅರುಣಾಚಲ ಶಿವನೇ. ಹರ ಹರ ಶಂಕರ, ಜಯ ಜಯ ಶಂಕರ, ಶಿವ ಶಿವ ಶಂಕರನೇ. ಶ್ರೀ ಹರ ಹರ ಶಂಕರ, ಜಯ ಜಯ ಶಂಕರ, ಶಿವ ಶಿವ ಶಂಕರನೇ. ಶಂಕರ மானுடை ಶಂಕರ மருதீஸ்வர சிவனே சாபம் தீர்த்து சங்கடம் போக்கும் அருணாச்சல சிவனே ஸ்ரீ மணுடை ஶங்கர மானுடை ஶங்கர மருதீஸ்வர சிவனே சாபம் தீர்த்து சங்கடம் போக்கும் அருணாச்சல சிவனே முக்தீஸ்வரனே சித்தேஸ்வரனே முக்தீஸ்வரனே சித்தேஸ்வரனே அண்ணாமலையே அருணாச்சலனே அருணேசா ಎಂಗಳ್ ಶಿವನೇಸ ಮುಕ್ತೀಶ್ವರನೇ ಸಿದ್ದೇಶ್ವರನೇ ಅಣ್ಣಾಮಲೆಯೇ ಅರುಣಾಚಲನೆ ಅರುಣೇಸ ಎಂಗಳ್ ಶಿವನೇಸ ಶ್ರೀ ಹರ ಹರ ಶಂಕರ ಜಯ ಜಯ ಶಂಕರ ಶಿವ ಶಿವ ಶಂಕರನೇ ಶ್ರೀ ಹರ ಹರ ಶಂಕರ ಜಯ ಜಯ ಶಂಕರ ಶಿವ ಶಿವ ಶಂಕರನೇ ಅಡಿಮುಡಿ ಶಂಕರ ಅಣಿಮುಡಿ ಶಂಕರ ಅಳಗುಡೆ ಶಂಕರನೇ ಶ್ರೀ ಅಡಿಮುಡಿ ಶಂಕರ ಅಣಿಮುಡಿ ಶಂಕರ ಅಳಗುಡೆ ಶಂಕರನೇ ತಿರುವಿಣ್ಣೋರ್ ಪಯನೇ ವೇದಾಚಲನೇ ಅರುಣಾಚಲ ಶಿವನೇ ಹರ ಹರ ಶಂಕರ ಜಯ ಜಯ ಶಂಕರ ಶಿವ ಶಿವ ಶಂಕರನೇ ಶ್ರೀ ಹರ ಹರ ಶಂಕರ ಜಯ ಜಯ ಶಂಕರ ಶಿವ ಶಿವ ಶಂಕರನೇ ಕಲಿಯುಗ ಶಂಕರ ಕಳಲಣಿ ಶಂಕರ ಕೊಳುಂದೀಶ್ವರ ಶಿವನೇ ಪಾದಂ ತುಕ್ಕಿ ಪದಮುಡಂ ತೋನ್ರುಂ ಅರುಣಾಚಲ ಶಿವನೇ ಶ್ರೀ ಕಲಿಯುಗ ಶಂಕರ ಕಳಲಣಿ ಶಂಕರ ಕೊಳುಂದೀಶ್ವರ ಶಿವನೇ ಪಾದಂ ತುಕ್ಕಿ ಪದಮುಡಂ ತೋನ್ರುಂ ಅರುಣಾಚಲ ಶಿವನೇ ಸುಕ್ಕೇಶ್ವರನೇ ಸುಗಣೇಶ್ವರನೇ ಸುಕ್ಕೇಶ್ವರನೇ ಸುಗಣೇಶ್ವರನೇ ಅಣ್ಣಾಮಲೆಯೇ ಅರುಣಾಚಲನೇ ಅರುಣೇಶ ಎಂಗಳ್ ಶಿವನೇಸ ಸುಕ್ಕೇಶ್ವರನೇ ಸುಗಣೇಶ್ವರನೇ ಅಣ್ಣಾಮಲೆಯೇ ಅರುಣಾಚಲನೇ ಅರುಣೇಶ ಎಂಗಳ್ ಶಿವನೇಸ ಹರ ಹರ ಶಂಕರ ಜಯ ಜಯ ಶಂಕರ ಶಿವ ಶಿವ ಶಂಕರನೇ ಶ್ರೀ ಹರ ಹರ ಶಂಕರ ಜಯ ಜಯ ಶಂಕರ ಶಿವ ಶಿವ ಶಂಕರನೇ ನಂಜುಡೆ ಶಂಕರ ನಡಂಬುರಿ ಶಂಕರ ನಮ ಶಿವ ಶಂಕರನೇ ಶ್ರೀ ನಂಜುಡೆ ಶಂಕರ ನಡಂಬುರಿ ಶಂಕರ ನಮ ಶಿವ ಶಂಕರನೇ ತಿರುಮುಕ್ಕಣ್ ಮುದಲೇ ಮುಕ್ಕುರಿ ಅಳಗೆ ಅರುಣಾಚಲ ಶಿವನೇ ಹರ ಹರ ಶಂಕರ ಜಯ ಜಯ ಶಂಕರ ಶಿವ ಶಿವ ಶಂಕರನೇ ಶ್ರೀ ಹರ ಹರ ಶಂಕರ ಜಯ ಜಯ ಶಂಕರ ಶಿವ ಶಿವ ಶಂಕರನೇ ಶಂಕರ ವಿರಿಸಡೆ ಶಂಕರ ವಿಶ್ವೇಶ್ವರ ಶಿವನೇ ವೇದಂ ನಾನ್ಗುಂ ಕಣ್ಣಿನ ಕಾಕ್ಕುಂ ಅರುಣಾಚಲ ಶಿವನೇ ಶ್ರೀ ವಿಡಯುಡೆ ಶಂಕರ ವಿರಿಸಡೆ ಶಂಕರ ವಿಶ್ವೇಶ್ವರ ಶಿವನೇ ವೇದಂ ನಾನ್ಗುಂ ಕಣ್ಣಿನ ಕಾಕ್ಕುಂ ಅರುಣಾಚಲ ಶಿವನೇ ಮಲ್ಲೀಶ್ವರನೇ ಕಲ್ಪೇಶ್ವರನೇ ಮಲ್ಲೀಶ್ವರನೇ ಕಲ್ಪೇ சங்கரேஸ்வரனே, அண்ணாமலையே அருணாச்சலனே, அருணேசா எங்கள் சிவனேசா. மல்லீஸ்வரனே கல்பேஸ்வரனே, அண்ணாமலையே அருணாச்சலனே, அருணேசா எங்கள் சிவனேசா. ஸ்ரீ ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர சிவ சிவ சங்கரனே. மலையுரு சங்கர மறை நெறி சங்கர மரவுரி சங்கரனே, மலையுரு சங்கர மறை நெறி சங்கர மரவுரி சங்கரனே. திருமங்கா ஒளியே மந்திர ஒளியே அருணாச்சல சிவனே, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர சிவ சிவ சங்கரனே. ஸ்ரீ ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர சிவ சிவ சங்கரனே. பழமலை சங்கர புலி உடை சங்கர புவனேஸ்வர சிவனே, வீரம் சேர்த்து வெற்றியை காட்டும் அருணாச்சல சிவனே. பழமலை சங்கர புலி உடை சங்கர புவனேஸ்வர சிவனே, வீரம் சேர்த்து வெற்றியை காட்டும் அருணாச்சல சிவனே. வைதீஸ்வரனே வரதீஸ்வரனே, வைதீஸ்வரனே வரதீஸ்வரனே, அண்ணாமலையே அருணாச்சலனே, அருணேசா எங்கள் சிவனேசா. வைதீஸ்வரனே வரதீஸ்வரனே, அண்ணாமலையே அருணாச்சலனே, அருணேசா எங்கள் சிவனேசா. ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர சிவ சிவ சங்கரனே. ஸ்ரீ ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர சிவ சிவ சங்கரனே. பசுவுடை சங்கர படை உடை சங்கர புகழுடை சங்கரனே, பசுவுடை சங்கர படையுடை சங்கர புகழுடை சங்கரனே. திரு கண்ணாயிரனே கைலேஸ்வரனே அருணாச்சல சிவனே, ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர சிவ சிவ சங்கரனே. ஸ்ரீ ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர சிவ சிவ சங்கரனே. சங்கர நிலைவுடை சங்கர சுரகேஸ்வர சிவனே, மோகம் தீர்த்து முக்தியை காட்டும் அருணாச்சல சிவனே. கும்பேஸ்வரனே ஜம்புகேஸ்வரனே, கும்பேஸ்வரனே ஜம்புகேஸ்வரனே, அண்ணாமலையே அருணாச்சலனே, அருணேசா எங்கள் சிவனேசா. கும்பேஸ்வரனே ஜம்புகேஸ்வரனே, அண்ணாமலையே அருணாச்சலனே, அருணேசா எங்கள் சிவனேசா. ஸ்ரீ ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர சிவ சிவ சங்கரனே. ஸ்ரீ ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர சிவ சிவ சங்கரனே. கருமணி சங்கர கலைநிதி சங்கர கனலுரு சங்கரனே, ஸ்ரீ கருமணி சங்கர கலைநிதி சங்கர கனலுரு சங்கரனே. திரு என்னாடுடைய தென்னாடவனே அருணாச்சல சிவனே. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர சிவ சிவ சங்கரனே. ஸ்ரீஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர சிவ சிவ சங்கரனே. சங்கர மலரணி சங்கர அமுதீஸ்வர சிவனே, நீலம் பூத்து நிலத்தை காக்கும் அருணாச்சல சிவனே. சரவேஸ்வரனே சர்வேஸ்வரனே சரவேஸ்வரனே சர்வேஸ்வரனே அண்ணாமலையே அருணாச்சலனே அருணேசா எங்கள் சிவனேசா. சரவேஸ்வரனே சர்வேஸ்வரனே அண்ணாமலையே அருணாச்சலனே அருணேசா எங்கள் சிவனேசா. ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர சிவ சிவ சங்கரனே. ஸ்ரீ ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர சிவ சிவ சங்கரனே. வளர்நிதி சங்கர பரகதி சங்கர பவித்ர சங்கரனே. ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர சிவ சிவ சங்கரனே. திருபரணியில் ஒளிரும் பரிமள சுடரே அருணாச்சல சிவனே. ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர சிவ சிவ சங்கரனே. ஸ்ரீ ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர சிவ சிவ சங்கரனே. கனிவுரு சங்கர குளிர்விழி சங்கர குமுதீஸ்வர சிவனே, நீராய் பூத்து நிறைவை சேர்க்கும் அருணாச்சல சிவனே. கிருஷ்ணேஸ்வரனே தட்சிணேஸ்வரனே கிருஷ்ணேஸ்வரனே தட்சிணேஸ்வரனே அண்ணாமலையே அருணாச்சலனே அருணேசா எங்கள் சிவனேசா. கிருஷ்ணேஸ்வரனே தட்சிணேஸ்வரனே அண்ணாமலையே அருணாச்சலனே அருணேசா எங்கள் சிவனேசா. ஸ்ரீ ஹர ஹர சங்கர